الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய வணக்கங்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கான பிரதான நிபந்தனை எங்களுடைய நம்பிக்கை கோட்பாடு அகீதாவுடைய விடயங்கள் ஒழுங்கான சீரான அமைப்பில் இருக்க வேண்டும் என்பதை சென்ற உரையிலே நாங்கள் பார்த்தோம். அந்த வகையில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நம்பிக்கை சார்ந்த விடயங்களில் நாங்கள் விரக்கூடிய தவறுகளில் சிலவற்றை, அதாவது லா இலாஹா இல்லல்லா என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவுக்கு நாங்கள் அர்த்தம் கற்பிக்கும் பொழுது அதை பற்றி நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய சில தவறான விடயங்களையும் நாங்கள் பார்த்தோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உண்மையில் இந்த அல்லாவுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய பண்புகளில் ஒன்றுதான் மறைவானவற்றை அறியக்கூடிய பண்பு. எனவே அந்த பண்பு வேறு யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்தோம். இந்த விடயத்தில் அல்லாஹ் தெளிவாக பல ஆயத்துகளிலே அவனுக்கு மாத்திரம் சொந்தமான அறிவுதான் இந்த கைபுடைய மறைவானவற்றை அறியக்கூடிய அறிவு என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஒரு இடத்திலே சொல்லும் பொழுது, சென்ற வாரம் நாங்கள் பார்த்தோம், ஆலிமுல் கைபி ஃபலா யுலுஹிரு அலா கைபிஹி அஹதா இல்லா மனிர்தலா மிர் ரசூல், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது இந்த மறைவானவற்றை அறியக்கூடிய ஆற்றல் அது அல்லாவுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது, அல்லாஹ் அந்த அறிவை யாருக்கும் கொடுப்பதில்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்கின்றான், இல்லா மனிர்தலா மிர் ரசூல். இந்த இல்லா மனிர்தலா மிர் ரசூல் என்றால் ரசூலிடத்திலே அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அந்த தூதுத்துவத்தை யாருக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றானோ அப்படிப்பட்ட ரசூல்மார்களே யாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ பொருந்தி கொண்டானோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உண்மையிலே இந்த இடத்துக்கு பல தஃப்ஸீர்களுடைய விளக்கத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால், இதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய தஃப்ஸீருடைய உலமாக்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், ரசூல்மார்களுக்கு முழுமையான மறைவானவற்றை அறியக்கூடிய ஆற்றல் கொடுக்கப்படவில்லை. ஏனைய வசனங்களை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது, நபி அவர்கள் பல ஹதீஸ்களின் மூலமாக தெளிவாக சொல்லியிருக்கின்ற விடயங்களை எடுத்து நோக்கும் பொழுது, சில விடயங்கள் மாத்திரம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு அறிவித்து கொடுத்திருக்கின்றான். உண்மையிலே சில விடயங்கள், அவைகள் ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு தெரிய முடியாத விடயங்களை ரசூல்மார்களுக்கு ஒரு சில சந்தர்ப்பத்தில் மாத்திரம் அல்லாஹ் தெரிவித்து கொடுத்திருக்கின்றான். அந்தவற்றை மாத்திரம்தான் அவர்கள் அறிய முடியும். எனவே கைபுடைய அறிவென்று சொல்லக்கூடிய விசாலமானது, மறைவானவற்றை அனைத்தையும் அறியக்கூடிய அறிவுதான் அந்த கைபுடைய அறிவோ. எனவே கண்மூடித்தனமாக நாங்கள் இந்தெந்த மனிதர்களுக்கெல்லாம் மறைவான அறிவு இருக்கிறது என்று சொல்லவே முடியாது. அது ரசூல்மார்கள் அல்லாஹ் குறித்து சொல்கின்றான். அப்படியான ரசூல்மார்களே அல்லாஹ் சிலருக்கு மாத்திரம் சில மறைவான விடயங்களை அறியக்கூடிய ஆட்களை கொடுத்திருக்கின்றான். அந்த வகையில் தான் அல்லாஹ் மேற்குறித்த ஆயத்திலே சொல்கின்றான். எனவே பொதுவாக நாங்கள் இன்னும் பல ஆயத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லக்கூடிய ஆயத்துகளை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் வேறு இடத்துல என்ன சொல்லி காட்டுகிறான், குல் நபியே சொல்லுங்கள், லா அகூல் லகும் இந்தி ஹதாயினுல்லாஹ் ஹதாயினுல் அர்லி வலா ஆலமுல் கைப வலா அகூல் லகும் இன்னி மலக் இன் அத்தபியு இல்லா மா யூஹா இலை, சொல்லி காட்டுகின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, நபியே சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், எப்படி என்னிடத்திலே பூமியில் நிகழக்கூடிய விடயங்களை அறியக்கூடிய அந்த, அதாவது ஹதானா என்று சொல்லக்கூடிய அல்லாவுடைய அல்லாவுக்கு மாத்திரம் சொந்தமான, எப்பொழுது மழை பெய்யும், எப்பொழுது மரங்கள் முளைக்கும், எப்பொழுது மரங்கள் அதாவது உயிர் கற்று போகும், அல்லது இது போன்ற இன்னும் பல மலைகள் மாத்திரமல்ல எந்தெந்த சந்தர்ப்பத்திலே அதாபுகள் வேதனைகள் வந்திறங்கும், இப்படியான அல்லாவுக்கு சம்பந்தப்பட்ட அல்லாவுடைய அறிவுக்கு உட்பட்ட விடயங்களை நான் அறியக்கூடிய தகுதியிலே இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். தொடர்ந்து அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்கின்றான், வலா ஆலமுல் கைப, நீங்கள் சொல்லுங்கள், மறைவானவற்றை அறியக்கூடிய ஆற்றல் எனக்கு கிடையாது, அந்த அறிவு என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுங்கள். மேலும் சொல்லுகின்றான், வலா அகூலு, அவர்கள் சொல்லுகின்றார்கள், வலா அகூலக்கும் இன்னி மலக், நான் வானத்திலே இருந்து இறங்கி ஒரு வானவர் என்று நான் உங்களிடத்திலே சொல்லவில்லை, அப்படிப்பட்ட தகுதி எனக்கு கிடையாது என்று சொல்லுங்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு அல்லாஹ் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன் அத்தபியோ இல்லா மா யூஹா இலை, நான் எந்த விடயத்தை செய்வதாக இருந்தாலும் அது எனக்கு வஹியாக வந்திருக்கிறது, நான் எதை சொல்வதாக இருந்தாலும் சரி எதை செய்வதாக இருந்தாலும் அது வஹி, அல்லாஹ் எனக்கு அறிவித்துத்தான் நான் செய்கின்றேன் என்ற செய்தியை அல்லாஹ் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்லுமாறு பணித்திருக்கின்றான். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே தெளிவாக எங்களுக்கு புரியக்கூடிய ஒன்றுதான், பொதுவாக மறைவானவற்றை அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அதாவது பொதுவான முறையிலே கொடுக்கவில்லை. எந்த ரசூலுக்கும் அல்லாஹ் கட்டுப்பாடு வைத்து எல்லா விஷயங்களையும் அறியக்கூடிய ஆற்றல் இருந்திருந்தால் ரசூலுல்லாவுக்கு நான் ஏற்கனவே சொன்னதை போன்று பல பிரச்சனைகள் வந்திருக்க முடியாது, அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த கஷ்டமும் வந்திருக்க முடியாது, அவர்களுக்கு எந்த துன்பமும் வந்திருக்க முடியாது. அவர்கள் பல துன்பங்களை படுகின்றார்கள், பல கஷ்டங்களை படுகின்றார்கள். என்ன காரணம்? ஆயிஷா நாகி அவர்களுக்கு அங்கே அதாவது படுதூறு சொல்லப்படுகிறது, ஒரு அவதூறான குற்றத்தை விபச்சாரம் செய்தார்கள் என்ற செய்தியை அன்றைய குறைசி காவிர்கள் முனாஃபிக்குகள் கட்டவிழ்த்து விடுகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ரசூல்லா கவலை அடைகின்றார்கள். ஆனால் ரசூல்லாவுக்கு மறைவான அறிவு இருந்தால், ரசூல்லாவுக்கு பொதுப்படையாக மறைவான அறிவை வைத்து அதை சரியாக அறியக்கூடிய ஆற்றல் இருந்தால் ஆயிஷா நாகிய ரசூல் சுல்லாஹல்லாம் அவர்கள் குற்றமாக நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அல்லாஹ்தான் அங்கே ஆயிஷா நாகியை பற்றி சுத்தப்படுத்தி அவர்கள் உண்மையானவர்கள், அவர்கள் நல்லவர்கள், பத்தினியான ஒரு பெண் தான், அவர்கள் மோசமான விடயத்தில் ஈடுபடவில்லை என்ற செய்தி அல்லாஹ் அல் குர்ஆனினுடைய வசனத்தின் மூலமாக ஒரு வஹியின் மூலமாக அறிவித்துக் கொடுக்கின்றான். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தே உலகத்திலே எல்லா தக்குவாதாரிகளுக்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தே இப்படியாக இருந்தால் சாதாரணமாக இன்று என்ன செய்கின்றார்கள்? நேர்ச்சை வைப்பதா? அதை முஹிதீன் அப்துல் காதுருல் ஜீலானுடைய கந்தூரிக்காக நேர்ச்சை வைக்கின்றார்கள். இன்னும் பல அதாவது பிரார்த்தனை செய்வதா? இன்னும் கஷ்டங்களுக்காக வேண்டி நிவாரணம் பெறுவதா? ஜியாரங்களுக்கு செல்கின்றார்கள். இப்படியாக என்ன அவர்களுக்கு மறைவான விடயங்களை அறியக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று கருதுகின்றார்கள். இப்படியான மோசடிகளை செய்து கொண்டு நாங்கள் முஸ்லீம்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலான சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள், அன்று கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே கூட சஹாபாக்களுக்கு பிரச்சனை வந்துவிட்டால் அந்த ரசூலுல்லாவிடத்திலே சென்று ரசூலுல்லாவிடத்திலே பிரார்த்திப்பார்களா? இல்லை சகோதரர்களே, அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதனுடைய அந்தஸ்திலே வைத்து மதித்தார்கள். ஆனால் இன்று எந்த இடத்திலே வைத்திருக்கின்றார்கள்? முஹிதீன் அப்துல் காதுருல் ஜீலானி என்ற அந்த பெரியாரை வைத்து அவர் உண்மையிலே ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய வரலாற்று குறிப்புகளை எடுத்து பார்த்தால், அவர் வாழ்ந்த அவர்களுடைய அந்த வாழ்க்கை சரித்திரத்தை வாசித்து பார்த்தால் உண்மையிலே அவர் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கின்றார், அவ்வளவுதான். ஆனால் அவருக்கு இப்படியான அந்தஸ்துகள் இருக்கின்றன, மறைவான விடயங்களை அறியக்கூடிய ஆற்றல் இருக்கின்றன. அதே போன்று பல விடயங்களிலே அவர் அதாவது மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அகீதாவுக்கு முரணான விஷயங்களை பேசியிருப்பதாக அவரை பற்றி பல தகவல்கள் சமூகத்திலே எழுதப்பட்டிருக்கின்றன. எனவே அப்படியான விடயங்கள் எல்லாம் நாங்கள் நம்பிக்கை வைப்பதன் மூலமாக உண்மையாக நாங்கள் இந்த இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கு மோசடி செய்யக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மேலான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே வரவேண்டிய முதல் படி, முதலாவது விடயம் தான் இந்த பிதத்துடைய விஷயத்திலே அகீதாவை சரியாக்க வேண்டும். அகீதா என்று சொல்லக்கூடிய அல்லாவை பற்றிய நம்பிக்கை உண்மையிலே சரியான முறையிலே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வணக்கங்கள் எல்லாம் அதற்கு அடுத்தபடியாகத்தான் இருக்க வேண்டும். எனவே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, நேர்ச்சை வைக்கின்ற பொழுது அல்லாவுக்கு மாத்திரம்தான் செய்ய வேண்டும். அதே போன்று தான தர்மங்கள் செய்கின்றோம், அல்லாவுக்காக வேண்டித்தான் செய்ய வேண்டும். தொழுகின்றோம், எப்படி அல்லாவுக்காக, எப்படி நோன்பை அல்லாவுக்காக பிடிக்கின்றோமோ அதே போன்று எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும், இதுதான் கலிமா சொல்லக்கூடிய சரியான கருத்தாக இருக்கிறது. லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், நாங்கள் வணக்கம் செலுத்துகின்ற பொழுது அல்லாவுக்கு மாத்திரம் வணக்கம் செலுத்துவதுதான், அதற்கு தகுதியான ஒரே இறைவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்ற நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்க வேண்டும். நேர்ச்சி என்பது ஒரு வணக்கம், அதே போன்று பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம், தான தர்மம் என்பது ஒரு வணக்கம். இதற்காக நாங்கள் என்ன செய்யக்கூடாது? நாங்கள் இவைகளையெல்லாம் அல்லாவுக்காக வேண்டி கொடுக்காமல், அல்லாவுக்காக வேண்டி செய்யாமல் வேறொரு நபருக்காக செய்கின்ற பொழுது அங்கே அல்லாஹ்வுடைய இடத்திலே கொண்டு போய் இன்னொருவரை வைத்து விட்டோம். எனவே எங்களுடைய நிலை அது ஷிர்க்காக நாங்களுடைய நாவினால் நாங்கள் சொல்லாவிட்டாலும் கூட நாங்கள் அவரை அந்த முஹைதீன் அப்துல் காதிருல் ஜீலானியை அல்லது அகமதுல் கபீர் ரிஃபாயை அல்லது இன்னும் பல ஷாஹுல் ஹமீதை அல்லது இப்படியானவர்களை நாங்கள் அல்லாஹ்வுடைய அந்தஸ்திலே வைத்து விட்டோம் என்று நாவினால் சொல்லாவிட்டாலும் கூட சகோதர சகோதரிகளே, எங்களுடைய நடைமுறை இப்படியான விடயங்களின் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய அந்தஸ்திலே வைத்து விட்டோம் என்பதை நாங்கள் கட்டாயம் ஏற்றுத்தானாக வேண்டும். எனவே நிரந்தர நரகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. சத்தியத்தை சரியாக விளங்கிக் கொள்வோம், உண்மையை விளங்குவோம். யார் சொன்னாலும் சரி, நாங்கள் எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும். மேலான சகோதர சகோதரிகளே, யாரோ சொல்லிவிட்டார்கள், இவர் சொல்கின்றார், அந்த மூலை சொல்கின்றார், இந்த மூலை சொல்கின்றார் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய பகுத்தறிவுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விடக்கூடாது. எங்களுடைய பகுத்தறிவை இயக்கி செயல்படுத்தாமல் யாரோ சொல்வதை மாத்திரம் கேட்டுக்கொண்டு நாங்கள் அப்படித்தான் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், எங்களுடைய மூத்தவர்கள், எங்களுக்கு முன்னால் மறைந்தவர்கள், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்துவிட்டு மடிந்தவர்கள் எல்லாம் இப்படியான கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் தானே என்று சொல்லி அவர்களின் தலையிலே வைக்க முடியாது. ஏன்? அல்லாஹ் எனக்கு ஒரு அறிவை தந்திருக்கின்றான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். எனவே மேலான சகோதர சகோதரர்களே, சிந்திப்போம், செயலாற்றுவோம், சத்தியத்தை விளங்கி அதற்காக எங்களுடைய வாழ்க்கையை ஒதுக்குவோம். அதன் மூலம் அந்த உயர்தரமான சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு முயற்சி எடுப்போம். வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.